உன் அருமை புதல்வனா, குரு ரமணன் மீது குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ, அந்த குறையை நீக்கிவிட கூறாயோ. அருணாச்சலா அருணாச்சலா, உன் அருமை புதல்வனா, குரு ரமணன் மீது குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ, அந்த குறையை நீக்கிவிட கூறாயோ. எங்கிருந்தோ வந்தவர்க்கெல்லாம் முந்தை வினையறுத்து முழுமை தந்தார். எங்கிருந்தோ வந்தவர்க்கெல்லாம் முந்தை வினையறுத்து முழுமை தந்தார். பந்தம் பிணைத்த இந்த சிறுவனே பந்து போல் அடித்து ஆடுகிறான். அருணாச்சலா அருணாச்சலா, உன் அருமை புதல்வன் மேல் குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ. நானார் எனும் ஓர் நூல்தனிலே சீரார்மை பொருள் தெரிய வைத்தான். ஊனை பிடித்த இந்த தீனனும் மோதிட தானாம் நிலை குயர்த்தி என்னை கெடுத்தான். அருணாச்சலா அருணாச்சலா, உன் அருமை புதல்வன் மேல் குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ. விலகி தனித்திருக்க விரும்பி வந்தால் உலகை ஏவி விட்டு உலுக்குகின்றான். இலகும் உனதருகில் இருக்க வந்தால் விலக்கி வருத்தியனை விரட்டுகிறான். மானும் மயில் இருக்கும் அவன் நிழலில் நானும் ஒதுங்கி நிற்க கூடாதா? பசுவும் பக்கம் இருந்து அடைந்த நிலை இந்த சிசுவிற் கழித்து விடற்காகாதா? அருணாச்சலா அருணாச்சலா, உன் அருமை புதல்வன் மேல் குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ. பொருளழித்து போற்ற வைத்து புவியை போல என்னை சுழற்றுகிறான். திரும்ப திரும்ப என்னை ஓட்டுகிறான், அருகில் வரவிடாத ஆட்டுகிறான். எங்கோ இருக்கு ஒன்னில் கலந்தாவல் பங்கு எனக்கு தர பழி வருமோ? பொங்கும் கருணையோடு என்னை அழைத்தால் தங்கும் அருள் குறைந்து போய்விடுமோ? அப்பனு கடக்கம் அவன் அழைத்து விடு, இப்பழி துடைத்து விட ஆணையிடு. செப்பரும் அவன் அடியில் அமர்ந்திருக்க எப்பவும் எனக்கும் ஓர் இடத்தை கொடு, எப்பவும் எனக்கும் ஓர் இடத்தை கொடு. அருணாச்சலா அருணாச்சலா, உன் அருமை புதல்வனா, குரு ரமணன் மீது குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ, அந்த குறையை நீக்கிவிட கூறாயோ. அருணாச்சலா அருணாச்சலா, உன் அருமை புதல்வன் மேல் குறை ஒன்று சொல்வேன் கேளாயோ.